என்ன பெரிய அப்பாட்ட கரா, நீ என்ன பெரிய அப்பாட்ட கரா. ஜாலிக்காக ஒருத்த போடி போ, போடி போ ஜாலிக்காக ஒருத்த. தினம் என் அக்கவுண்டில் காஃபி கேக்குமா நீ தின்ன, எவனோ ஒரு டாஷுக்கு கைய கழுவி என்ன வாஷ் பண்ண. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா, என்ன பெரிய அப்பா டக்கரா. ஏய் சொல்றி, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா.